சிலம்பிடக்கால் குள்ளன் கோயில் வெள்ளை சங்கின் சேரணம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பெய்முளை நன்றிந்து கள்ளச்சகடம் களக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில மந்தளத்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ளை எழுந்து அரியன்று பேரகம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம்பாவாய்.